श्रीमान वेंकटनाथार्य कविता केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाज गुलाब्धिशीत किरण श्री श्रीनिवासाद्गुरोर्लब्ध श्रीधर चक्रलांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मपरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवर्यं गुरुं శ్రీకృష్ణ బ్రహ్మతంత్రోత్తమ గురు కరుణావాప్త చక్రార్క భాష్యం వైరాగ్యాచార వార్ధౌ ముఖే లక్ష్మణేన్యస్తభారం శ్రీవాగీశాత్తతుల్యం షటరిప్రియతిరాగ్వేద చూడార్యమూర్తిం నూత్నం శ్రీరంగనాథం నవకలిమథనం బ్రహ్మతంత్రం శ్రయామః శ్రీతురగవదన పాదూ సంతత పరిచరణమాత్ర పరమార్థః జయతు శ్రీమానభినవరంగేంద్ర బ్రహ్మతంత్ర పరకాలః స్వాదయం నిహ సర్వేషాం త్వయ్యంతార్థం సుదుర్గ్రహం స్తోత్రయామాస యోగీంద్రస్థం వందే యామునాహ్వయం నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః నామ ఇప్పుడు 14వ శ్లోకం పార్తుంటిరుకోం రొంబ క్షమికణం రొంబ నాళ్ విళంబమాయిడుచు ఆనాలం ஒரு கண்டினியூட்டிக்காக உங்களுக்கு பழைய விஷயம் என்ன சொன்னோன்றத சொல்லிட்டு மேல கிளம்புறேன், மேல ஆரம்பிக்கிறேன். கஸ்யோதரே ஹரவிஞ்சி முக பிரபஞ்ச கோ ரக்ஷதி மமஜனிஷ்ட சகசிய நாபேஹே கிராந்த்வா நிகீரிய புனருக்கிரதி த்வதன்யஹாம் கஸ்கேம சைஷ பரவானிதி சக்யசங்கா என்பதாக 14வது ஸ்லோகம். கஸ்யோதரே யாருடைய திருவுதரத்தில் திருவயிற்று ஹரவிஞ்சி முக பிரபஞ்சஹா ஹரன் சிவன் என்ன, விரிஞ்சி என்ற பிரம்மா என்ன, இதுதான் முதலான ஹோல் பிரபஞ்சம். ஹர விரிஞ்ச முகஹான அதிலிருந்து ஆரம்பிச்சு இந்த ஹோல் பிரஜைகள் எல்லாம் பிரபஞ்சகான்றதுனால சேத்தனன் அச்சேத்தனன் எல்லாமே இருக்கின்றதோ கோர ரக்ஷதீமம், யார் இந்த திருவுதரத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகள் எல்லாத்தையும் அச்சேத்தனங்களையும் யார் ரட்சிக்கிறாரோ, கோ ரக்ஷதீமம் அஜனிஷ்டச்ச கஸ்ய நாபேஹே என்ற எந்த ஒருத்தருடைய நாபிலேந்துதான் இவைகள் எல்லாம் உண்டாயினவோ. கிராந்த்வா நிகீரிய புனர் உத்கிரதி த்வதன்யஹா கஹா, இவையெல்லாவற்றையும் வியாபித்து அதை மறுபடியும் தன்னுடைய திருவுதரத்திலேயே பிரளய சமயத்தில் வைத்துக் கொண்டு புனகா உத்கிரதி மறுபடியும் சிருஷ்டி பண்ணுபவர் யாரோ, உன்னை தவிர வேற யாரால் இந்த காரியம் பண்ண முடியும், கேன சைஷ பரவானிதி சக்யசங்கா என்பதாக, யார் கேனச்ச ஏஷா பரவான், யார் கேனச்ச ஏஷா பரவான், யாரால இவன் பரவான் என்று சக்யசங்கா என்று சந்தேகிக்க முடியுமோ. அவன்னா என்ன அர்த்தம், யாரா யாரை காட்டிலும் இவர் கீழே இல்லைன்னு அர்த்தம், அப்படிப்பட்டவர் யார்னா அந்த பெருமாள் அப்படின்ற விஷயமாக இந்த ஸ்லோகம் சாதாரணமான அர்த்தத்தை கொடுக்கறது நம்ம வியாக்கியானம் பார்க்கும். அந்த ஹரவிரிஞ்சி முகா பிரபஞ்சா அப்புறம் கோ ரக்ஷதீமம் அதனிஷ்டிச்ச கஸ்ய நாபேஹேன்னு அதுவரையில் பார்த்தோம். அது பார்க்கிற சமயத்தில் பிரம்மாவை பெருமாள் படைத்தார்ன்ற விஷயத்துக்கான பிரமாணங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். மகோபனிஷத் அந்தமாக நிறைய விஷயங்களை பார்த்தோம். அனந்தரம் ருத்ரோத்பத்திஷ்ட ஏவம் அபிதீயத்தே, ருத்ரனுடைய உற்பத்தியும் இவ்வாறே சொல்லப்படுகிறது என்பதனால் ஹரதிரிஞ்சி முகா பிரபஞ்சா கஸ்தியோதரி என்றால் யாருடைய திருவுதரத்தில் இருக்கிறதோ, இதிலிருந்து இவைகள்லாம் வந்தனவோன்னு அர்த்தம் இல்லையா. அதில் ருத்ரனுடைய உற்பத்தியை விஸ்தாரமாக பிரமாண புரசனமாக நிரூபிப்பதற்காக சுவாமி தேசிகன் ஆரம்பிக்கிறார். அனந்தரம் ருத்ரோத்பத்திஷ்ட ஏவம் அபிதீயதே, ருத்ரனுடைய உற்பத்தியும் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. எப்படி சத்துர்முகனான பிரம்மாவுடைய உற்பத்தி சொல்லப்பட்டதோ அதே மாதிரி கிரமத்தில் அத புனரேவ நாராயண சோன்யம் காமம் மனசாத்தியாயத, எப்படி ஒரு காம ஒரு ஆசைப்பட்டார் பிரம்மாவை சிருஷ்டிச்சார், அதே மாதிரி இன்னொரு ஆசைப்பட்டார். தஸ்ய தியானாந்தரஸ்தஸ்ய, அப்படி அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கிற நடுவில், தியானத்தினுடைய நடுவில் லலாட்டஸ் லலாட்டா ஸ்வேதோபதத்து, அவருடைய நெற்றியிலிருந்து ஸ்வேதஹா என வேர்வையானது அபதத்து விழுந்தது. ஸ்வேதாத் புத்புதம் அபவது, அந்த அந்த அதிலிருந்து ஒரு புத்புதம்னாக்க குமிழி உண்டாச்சு, ஏன்னா ஸ்வேதம் உண்டாச்சு, ஸ்வேதம்னா அந்த வேர்வை ஜலம், அந்த வேர்வை ஜலத்தில் ஒரு புத்புதம் உண்டாச்சு. அந்த புத்புதாத்து சக்ஷூலபாணிகி புருஷா அஜாயத. மூன்று கண்ணனான சூலபாணிகி என்ற சூலத்தை கையிலேந்தியவனான அந்த சிவனானவன் புருஷனானவன் அஜாயத உண்டானான் என்று பெருமாளிடத்திலிருந்து பெருமாளுடைய வேர்வையிலிருந்து ஏற்பட்ட புத்புதத்திலிருந்து ருத்ரனுடைய உற்பத்தியை சொல்றது. என்ன எப்போன்னு அவர் ஆசைப்பட்டார், ஆசைப்பட்டு தியானத்தில் உட்கார்ந்தார். தியானத்தில் அமர்ந்தவர்களுடைய தியானத்தில் அமரும் போது ஒன்று வேர்வையானது உண்டாச்சு. ஏன்னா உஷ்டமாச்சு உடம்பு, தப்பிச்சது. தப்போ தப்பியத்தான தபகான்றதுக்கு என்ன அர்த்தம்? தபஸ்னாலே தப்பிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? உஷ்ணம் அடைய தாபம் அது இல்லையா? தபஸ் பண்ற வாழ்க்கெல்லாம் அவங்களுக்கு தாபம் உண்டாகும். அந்த தாப தப்போ தப்பியத்தை அதுல இருந்து சக்ஷூல பாணிகி சொன்ன கிரமத்தில் உண்டானார் அப்படின்னு அந்த பிரமாணமானது ருத்ரோத்பத்தியானது சொல்லப்படுறது. அதே மாதிரி மோக்ஷ தர்மத்திலையும் ருத்ரனுடைய உற்பத்தியானது சொல்லப்படுறது. அதுக்கான பிரமாணத்தை கொடுக்கிறார். மோக்ஷ தர்மேச உத்தம் ஏஷா லோக குருஹு பிரம்மா ஜராதாதிகர ஜகதாதிகர பிரபு ஏஷ மாதா பிதா செய்வ யுஷ்மாக்கம் ச பிதாமகா மயானுஷிஷ்டோ பவிதா சர்வபூத வரப்பிரதா அஸ்யசைவ அனுஜோ ருத்ரோ லலாட்டாத்ய சமுச்சிதா பிரம்மானுஷிஷ்டோ பவிதா சோபி சர்வவரப்பிரதா. இது மோக்ஷ தர்மத்தில் சொல்லியிருக்கு. எப்படின்னாக்க பிரம்மாவானவர் உண்டானார் முதல்ல. ஏஷ லோக குருஹு பிரம்மா ஜெகதாதிகரஹா பிரபு, ஜெகத்துக்கெல்லாம் ஆதியான அந்த பிரம்மாவானவர் உண்டானார். ஏஷ பிரபு ஜெகதாதிகரஹா பிரபு ஏஷ லோக குருஹு பிரம்மா ஏஷ மாதா பிதா செய்க யுஷ்மாகம் ச பிதாமகா. இவர் வந்து அம்மா அப்பா அதே மாதிரியாக பிதாமகர். மயானுசிஷ்டோ பவிதா சர்வபூத வரப்பிரதா, என்னால் அவர் பாட வேதாதிகளை சொல்லிக் கொடுக்கப்பட போகிறார். சர்வபூத வரப்பிரதா, அவருக்கு தம்பியாக இன்னொருத்தர் பிறக்க போறார். இதெல்லாம் மோட்ச தர்மத்தில் பெருமாளே சொல்றது. ஏஷ லோக குரு பிரம்மா ஜெகதாதிகர பிரபு ஏஷ மாதா பிதா செய்வ யுஷ்மாகம் ச பிதாமக மயானுசிஷ்டா பவிதா, நானே இவருக்கு வேதாதிகள் எல்லாம் சொல்லித்தர போறேன், இவருக்கு சிருஷ்டி விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தர போறேன், எல்லா ரகசியங்களையும் சொல்ல போறேன், எல்லா பூதங்களுக்கும் எல்லா பாஞ்சபௌத்திகமான இப்ப இதுல வந்து சேத்தனர்கள் விஷயம் எல்லா சர்வபூதத்துல எல்லா இருக்கிறது எக்ஸிஸ்டிங் அப்படின்றது யாருக்கு உண்டோ அவ எல்லாருக்கும் அர்த்தம். அவளுக்கெல்லாம் பரணை கொடுப்பவராக அவர் அமையப் போகிறார். அஸ்ய செய்வ அனுஜகா ருத்ரஹா, இவருடைய தம்பியான ருத்ரர் லலாட்டாத்ய சமுத்திதா, லலாட்டத்திலிருந்து எவர் ஒருவர் உண்டானாரோ பிரம்மானுசிஷ்டோ, அவர் வந்து பிரம்மானுசிஷ்டா பவிதா, பிரம்மாவினால் உபதேசம் பண்ணப்படுவார். அதிக நான் அதாவது பெருமாள் தான் உபதேசம் பண்றது பிரம்மாவுக்கு, பிரம்மாவுக்கு உபதேசம் பிரம்மா வந்து சிவனுக்கு உபதேசம் பண்ண போறார். அவர் சோபி சர்வவரப்பிரதா, அத அந்த அப்புறம் என்ன பண்ணுவார்னா அவரும் எல்லா வரனையும் கொடுப்பவராக சிவனும் ஆயிடுவார் என்பதாக மோக்ஷ தர்மத்துல பெருமாளே சாதிக்கிற வச்சனம். அத தத்ர சதஸ்தஸ்ய சதுர்வக்ரஸ்ய வக்ரஸ்ய தீமதஹ லலாட பிரபவ புத்ரஹா சிவ ஆகாத் எதிர்ச்சயா இதி. அதே பிரகரணத்துல இன்னொரு இடத்துல ருத்ரா லலாட்டாத்ய சமுத்திதான்னு தன்னுடைய நெற்றியிலேருந்துன்னு ஒரு பிரகரணம் சொல்றது. இன்னொரு பிரகரணம் அத தத்ர சதஸ்தஸ்ய சதுர்வக்ரஸ்ய தீமதஹா லலாட்டாத் லலாட்ட பிரபவா, அந்த பிரம்மாவுடைய லலாட்டத்திலிருந்து உண்டானார்னு வேற ஒரு பிரமாணம் சொல்றது. புத்திரஹா சிவ ஆகாத் எதிர்ச்சையா, அப்படின்னு சிவனானவர் வந்தார் எங்கிருந்துன்னா லலாட்ட பிரபவா புத்திரஹா சிவ ஆகாத் அப்படின்றதாக பிரம்மாவிடமிருந்து உற்பத்திய சில இடங்கள்ல சொல்றது. சந்தோதா சுவாமணந்தி சந்தஸ் அதாவது சாமவேதத்தை சாந்தோக்கியம்னு சாந்தோக்கிய உபநிஷத்துகளா இல்லையா, அந்த சந்தச சாந்தோக்கியத்தை யார் பாடுறாளோ அவள் சாமவேதிகள்னு அர்த்தம். அந்த சாமவேதிகள் ஆமனந்தி சொல்லுகிறார்கள், அதாவது வேத பாட்டம் ஆமனந்தின்ற சப்தம் அது வேதத்தை அத்தியனம் பண்ணி சொல்றான்ற அர்த்தத்துல இந்த சப்தமானது யூஸ் பண்ணணும். ஆமனந்தி இல்லைன்னா கதையந்தி வதந்தி இதை சப்தங்கள்லாம் யூஸ் பண்ணுவான். ஆனா வேதத்துல சொல்றான்னாக்கா ஆமனந்தி அப்படின்ற சப்தத்தை உபயோகப்படுத்தும். ரொம்ப ஸ்பெஷலான சந்தோகா ஸ்வாமனந்தி விரூபாட்சாய தந்தான் தந்தாஞ்சயே சுதாய விஸ்வவேதசே சஹசிராட்சாய பிரம்மண புத்திராய ஜேஷ்டாய ஸ்ரேஷ்டாய நமோ கண்டாய கர்மாதிபதையே நமஹா என்பதாக ஒரு மந்திரத்தை சொல்றாள். அதுல விரூபாட்சம் என்பதாக சிவன் விரூபாட்சும், ஏன்னா ஆட் நம்பர்ல அவருக்கு கண்கள் இருக்கு, மூணு கண்ணா இருக்கு, ரெண்டு கண்ணா இருந்தா சமமான சங்கே, இது விஷம சங்கையில இருக்கிறதுனால விரூபாட்சான்னு அவருக்கு பேர். மூணு கண்ணு யாருனா வித்தியாசமா இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் இருக்க மாதிரி இல்லாத ஆட், அதனால அவரை வந்து விரூபாட்சான்னு பேர். விரூபாட்சாய தந்தாஞ்சயே துதாய விஸ்வவேதெல்லாம் அவர் திருநாமங்கள். அப்புறம் சஹசிராட்சாய பிரம்மண புத்திராய, அவருக்கும் சஹசிராட்சத்துவம் உண்டு, ஆனா ஆயிரம் கண்கள் உடையவர் அவரும். பிரம்மண புத்திராய, பிரம்மனுடைய புத்திராய ஜேஷ்டாய, ஜேஷ்டனாகவும் சிரேஷ்டனாகவும் இருக்கக்கூடிய பிரம்மண புத்திராய நமோ கண்டாய கர்மாதிபத்தையே நமஹா என்பதாக சிவ சம்பந்தமான மந்திரத்தை சந்தோகர்கள் சந்தோகாக அர்த்தாத் சாமவேதிகள் அவால் ஆமனந்தி சொல்லுகிறார்கள். சதபத பிராமணத்துல அஷ்டமூர்த்தி பிராமணம்னு ஒரு பிராமணம், சதபத பிராமணம்ன்றது ருக்வேத சுக்ல யஜுர்வேதத்தினுடைய பெரிய ஒரு பிராமண பாகம். இருக்கத்திலேயே இன்னைக்கு இருக்கத்திலேயே பிராமண பாகத்துல பெரிய பிராமண பாகம் சதபத பிராமணம் தான். அதுல அஷ்டமூர்த்தி பிராமணம்னு ஒரு பிராமணம் வருது. அதுல முதல் அம்சத்துல இன்னைக்கு இதை பூர்த்தியா அத்தியனம் பண்ணவாலே கிடையாது, ரொம்ப கம்மியா இருக்கா சதபத பிராமணத்தை. சம்வத்சரே குமாரோ அஜாயத சோ ரோதீத் தம் பிரஜாபதி ரப்ரவீத் குமார கிம் ரோதிஷி. அதாவது சம்வத்சரே குமாரோ அஜாயத, ஒரு வருஷத்துல குமாரனானவன் உண்டானார், யாருனா பிரம்மாவுக்கு. அது சோரோ அதில் சம்வத்சரேன்னு தான் இருக்கு, யாருக்குன்ற விஷயம் இல்லை, மேலே பார்த்து கண்டுபிடிக்கலாம். சம்வத்சரே குமாரோ ஜாயத சோ ரோதீத் தம் பிரஜாபதி ரப்ரவீத், அவரை பார்த்து பிரஜாபதியான பிரம்மா சொன்னார், குமார அதாவது பிரம்மாவுக்கு பிறந்தார் அவர் அப்படின்னு இங்க உல்லேகம் இருக்கு. பிரஜாபதியானவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, கிம் ரோதிஷி என்னமா அழற, எச்ச மம தபசா அதிஜாதோசி இது, என்னுடைய தபஸ்ல இருந்து உண்டாயிருக்கியே, என்னுடைய தபஸுக்கு பலனாக உண்டாயிருக்கிறியே, எது கழற, சோ பிரவீத் அனபகத பாப்மாவா அகமஸ்மி ஹந்த நாமா அனிமே தேஹி தஸ்மாத் புத்திரஸ்ய ஜாதஸ்ய நாம குரியாத் பாப்மானமேவாஸ்ய தடபஹந்தி அபி த்விதீயம் அபி திருத்தீயம் அபி பூர்வமேவாஸ்ய தத் பாப்மானமபஹந்தி தம பிரவீத் ருத்ரோசீதி. இதே இது மந்திரமானது போற வழி. இது என்ன சொல்றதுன்னா, எனக்கு வந்து நான் அனபகத பாப்மாவாக இருக்கேன், என்னுடைய பாபங்கள்லாம் போகல, அபகத பாப்மாவாக நான் இல்லை, அனபகத பாப்மா அசி அஸ்மி, அதுக்காக அழகான பாவம், என்னோட நிறைய பாப்பங்கள் மூட்டை மூட்டையா இருக்கு, நான் பிறந்துட்டேன் தவிர நிறைய பாப்பங்களோட பிறந்திருக்கேன் அப்படின்னு சிவன் அழற. அழைச்சா எனக்கு வந்து ஒரு ரூபம் கொடு, எனக்கு ரூபமே இல்லை, எனக்கு நாம பேர் கொடு அப்படின்னு கேட்கிறார். அதான் அனபாத பாப்மாவா அகமஸ்மி ஹந்த நாமானிமே தேகி, எனக்கு பேர்களெல்லாம் சொல்லு, பேர் எனக்கு பேர் வை, எனக்கு பேரே இல்லையே அப்படின்னு கேட்கிறார். நாமானிமே தேகி தஸ்மா, அதனாலதான் இன்னைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா, பிறந்த உடனே குழந்தைக்கு பேர் வைக்கிறோம், விஷமேஹனி பிதா நாமகுரியாத் அப்படின்னு. பத்தாவது நாள் குழந்தை பிறந்த பத்தாவது நாள் அதுக்கு பேர் வச்சுடணும், நாம தஸ்மாத் புத்திரஸ்ய ஜாதஸ்ய நாமகுரியாத், அதனால முதல்ல நாமகரண சம்ஸ்காரம் பண்ணணும். பாப்பானமேவ அசிய தத பகந்தி, அப்பதான் என்ன இருந்தனா இந்த பாப்பங்கள்லாம் தொலையுது. இந்த பெயர் வைக்கிறதுனால என்னடா பலன்னா, பழைய பாப்பங்கள்லாம் போறது. ஏன்னா இது முதல்ல சிவன் கேட்டிருக்கார் பிரம்மாவை பார்த்து, எனக்கு நான் அனபகத பாப்மாவாக இருக்கேன், எனக்கு பேர் வை, அப்பதான் நான் அபகத பாப்மாவாக ஆவேன். அதனாலதான் சிவ சப்தமானது அவருக்கு வந்திருக்கு, மங்களம்ன்ற அர்த்தத்துல சிவஹா அப்படின்னு பேர் வச்சிருக்கார். அதை வச்ச உடனே அவருக்கு அபகத பாப்மத்தும் கிடைச்சு, அதாவது பாப்பங்கள்லாம் தொலைஞ்சது அப்படின்னு அங்க விருத்தாந்தம். அபகந்தி, அது வந்து பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கிறது பேர் வைக்க. அதனாலதான் இப்போ நாமானிமே தேகின்னு கேட்டார், பெயர்களை வை அப்படின்னார். அதனால ஒரு பேர் வைக்கிறது இல்லை, இன்னைக்கு நம்ம மூணு பேராவது வைக்கிறோம் குழந்தைகளுக்கு. என்ன அபி த்விதீயம் அபி திருத்தீயம் பாத்தீங்களா, மூணு பேராவது வைக்கிறோம். அபி பூர்வமே வாசிய தத் பாப்மான அபகந்தி, அந்த மாதிரி பெயர்கள் வைக்கிறதுனால பழைய பாப்பங்கள் எல்லாம் தொலைக்கிறது. தம பிரவீத் ருத்ரோசீதி, அவர் அவரை பார்த்து சொல்றார், பிரம்மா வந்து அந்த சிவனை பார்த்து குழந்தைய பார்த்து சொல்றார், ருத்ரோசீதி நீ ருத்ரனாக இருக்கிறாய், தஸ்ய தன்னாமா கரோத், அதையே பெயரா வச்ச, அக்னி தத் ரூபம் அபவத், உடனே அந்த ரூபமானது தேஜஸ்வியாக அக்னியாக மாறிது. அக்னிர்வை ருத்ரஹான், அது அக்னியை தான் ருத்ரன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு அக்னிக்கு தான் அந்த ருத்ரன்ற பேரு அப்படின்னு பேரும் சொல்றோம். ஏன்னா அந்த அந்த சொரூபமானது அந்த அதனால அக்னி மாதிரி தேஜஸ்வியா ஆச்சுன்னு அர்த்தம். அக்னி ஆச்சுன்னா என்ன அர்த்தம், அக்னிர்மாணவக்காக இப்ப கூட குழந்தைய பார்த்து நல்ல தேஜஸ்வியா இருக்கிற குழந்தைய பார்த்து அக்னிர்மாணவக்காகனு பிரயோகம் பண்ற, அது வந்து கவுனமான பிரயோகம். என்ன சிம்மோ மாணவக்கா அக்னிர்மாணவக்கான்னு பிரயோகம் பண்ற மாதிரி அது அப்படியே அக்னியாக அப்படியே அக்னியா மாறிட்டா சிவன் அக்னி ஆயிட்டாருன்னு நினைச்சுக்கூட தேஜஸ்வியா இருந்தாருன்னு வச்சு. அக்னிர் வை ருத்ரஹான் எதரோதி தஸ்மாத் ருத்ரை, எதுக்குடா ருத்ரன் பேர் வச்சாருன்னா ருத்ரோசின்னு அழுதுண்டே பிறந்ததுனால ருத்ரஹான்னு பேர் வச்சார். இன்னைக்குதான் அதனாலதான் இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் அழுதுண்டே தான் பிறக்குங்க. ஏன்னா அதுக்கு பேர் ஒரு கவி விளையாட்டா சொல்றான், குவா குவான்னு குழந்தைகள் அழுது அப்படின்னு சாதாரணமா எல்லாரும் சொல்லுவா இல்லையா. குவானா சம்ஸ்கிருத்தில் என்ன அர்த்தம், குவானா எங்கன்னு அர்த்தம். என்னடா நான் பண்ண புண்ணிய கர்மங்கள்லாம் புண்ணிய கர்மாவெல்லாம் போயிட்டு இருக்கேன், எங்க எங்க போறது, இந்த பழைய ஞாபகங்கள்லாம் எங்க போறது, எல்லாத்துக்கும் போயிட்டு பழைய ஞாபகங்கள்லாம் அதுவரை இருக்கும். குழந்தை பிறந்து பூமி ஸ்பர்சம் ஏற்பட்டதுன்னா பிரகிருதி சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு பிரகிருதி சம்பந்தம் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கு, ஆனா அதுவரை அதுக்கு பழைய சம்ஸ்காரங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கும் வயசுல இருக்குச்ச. அப்படி விழுந்து பறந்து குழந்தை விழுந்த உடனே வெளியில வந்த உடனே அதுக்கு பழைய சம்ஸ்காரங்கள் எல்லாம் போயிடும், அப்ப அதுக்கு குவா குவான்னு அழகுது அப்படின்னு கவி உத்ரேட்சிக்கிறான். அந்த மாதிரியாக தன் நாம அக்னி ருத்ரஹா எது அரோதி தஸ்மா, எது அழுதானோ அதனால்தான் ருத்ரன்ட்டு. அதனால அழுதான்னா என்ன அர்த்தம், அதுல இருந்து ருத்ரனும் பிறந்தான், பிறந்த உடனே அழுதான் பேர் வைக்கின்னு கேட்டான். அதனால அவன் பிரம்மா பேர் வச்சார், அப்பாவான பிரம்மா. அதனால இவருக்கும் முழுமுதற் கடவுள் என்ற அந்த தகுதியானது இவருக்கும் இல்லை அப்படின்னு தெரியுது. அது வேற யாராடா இருக்கும்னா விஷ்ணு தான் அப்படின்னு சொல்றதுக்காக இவ்வளவு இந்த சரித்திரங்கள்லாம் சொல்றோம். சேயம் ஸ்ருதிர் பகவதா பராசரேன உபபிரமிதா, இந்த ஸ்ருதிய பராசரன் தன்னுடைய விஷ்ணு புராணத்துல உபபிரமணம் பண்றார், வியாக்கியானம் பண்றார். இதே மந்திரத்தினுடைய தாத்பரியத்தை சாதிக்கிறார் பராசரன். வியாசருடைய அப்பா அவர் என்ன பண்றார், சக்தியினுடைய பிள்ளை பராசரர், அவர் தான் விஷ்ணு புராணத்தை பிரணயனம் பண்ணவர். கதிதஸ்தாமச சர்க்கஹாம் பிரம்மணஸ்தே மகாமுனே ருத்ர சர்க்கம் பிரவக்ஷாமி தம் மே நிகத தஸ்ருணு, நான் இத்தனை நாளே உனக்கு பிரம்மாவனுடைய உற்பத்தியை பற்றி சொன்னேன், இப்ப ருத்ரனுடைய உற்பத்தியை பற்றி சொல்றேன், நன்றாக கேளும். நான் சொல்ற என்ன கேளும், சொல்ற என்னுடைய வார்த்தையை கேளும். நிகதத்தஹா மே சுருணு, சொல்லின்றிருக்கிற என்னை கேள். கல்பாதாவாத்மனசுல்யம் சுதம் பிரத்யாய தஸ்ததஹா, கல்பத்தினுடைய ஆதியில ஆத்மனசுல்யம் சுதம், தனக்கேத்த தன்னை மாதிரியே ஒரு பிள்ளையை ஆசைப்பட தத பிராதுராசி பிரபோரங்கே குமாரோ நிலவிட்டா. அப்புறம் தான் அந்த பிரபுவான பிரம்மாவனுடைய உற்சங்கத்துல மடியிலிருந்து மடியில நீலலோகிதஹா என்ன நீல திருமேனியுடைய நீளமாகவும் சிகப்பாகவும், நீளமா திருமேனி சிகப்பான கண், அப்படியா நீலலோகிதஹா அப்படி நீலலோகிதஹன்னே பேர் சிவனுக்கு. அந்த நீலலோகிதஹா சமுத்பூதஹா ருரோத சுஸ்வரம் சோத, அவர் வந்து அழச்சியும் ரொம்ப அழகா எழுதாராம் சுஸ்வரம் அப்படின்னு. இந்த ரெண்டு தடவை ரெண்டு இடத்துலதான் சுஸ்வரம் ருரோதன்னு வருது. என்ன இந்த கோபஸ்திரீகள் அழைச்ச ரொம்ப அழகா அழுதான்னு சொல்றாருங்க. ருருது சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தரிசன லாலதான்னு பாகவதத்துல அவ அழும்போது சுஸ்வரம் ருருது பகவசனத்துல ருருதுன்னு ஆயிடும். ருரோதன்றது ஏகவசனம், இந்த இடத்துல ருரோத சுஸ்வரம்ன்ற அங்கேயும் ருருது சுஸ்வரம் ராஜன் வருது. சரிங்களா, சில பேர் அழுதா கேட்க சகிக்காது, இவருக்கு அழுதா நல்லா இருந்திருக்கு போல இருக்கு. அப்புறம் ருரோத சுஸ்வரம் சோத திரவம் முனிசத்தம என்ன கிம் ரோதிஷீசிதம் பிரம்மா ருதந்தம் பிரத்யுவாச, அது கேள்வி கேள்வி அழைச்ச கிம் ரோதிஷி என்னத்துக்குமா இவ்வளோ எங்கி எங்கி அழறையே அப்படின்னு கேட்க ருதந்தம் பிரத்யுவாச. அப்ப சிவன் பதில் சொன்னார், நாமதேஹீசிதம் சோத பிரத்யுவாச நாமதேகேத்திதம் சோச பிரத்யுவாச பிரஜாபதி, உடனே எனக்கு பெயர் கொடு என்று பிரத்யுவாச பிரஜாபதி சோச பிரத்யுவாச பிரஜாபதி. அவர் பிறகு பிரம்மாவிட கேட்டார் எனக்கு பெயர் கொடு. ருத்ரஸ்தம் தேவநாம் நாசி மா ரோதி ஸ்தைரியமாவஹ, ஸ்திரமாயிரு தைரியமாயிரு ஸ்திரமாயிரு என்ன நடக்கும், ஸ்தைரியம்னா தைரியம், மானசிகமான மனசில் ஏற்படுற ஒரு தைரியத்தை தான் ஸ்தைரியம்னு சொல்கிறேன். அதனால அகம் தஸ்மை சப்தநாமானி சப்பிரபு, அதான் ஏழு பேர் எழுச்சா ருத்ரஸ்தம் தேவநாம் நாசி மாரோதீஹி அழாதமாம் ஸ்தைரியமாவக தைரியமாயிரு. ஏவம் தைரியம் தான், அதான் ஸ்தைரியம். ஸ்தைரியம்ன்றது தான் தைரியம்னு ஆயிடுது. அது வஸ்துதா ஸ்தைரிய சப்தம் தான் தைரியமாயிருக்கு. ஒரு ஸ்திரமா இருக்கிறது, திருடமா ஒரு மனசை வச்சுக்கிறது, அதுதானே முடியாததுனாலதான் தைரியம் இல்லாத இருக்கும் லோகத்துல. அது தைரியமா அவரே இப்ப இருக்கிற புத்தி நிலச்சி எப்போ இருந்ததுன்னா நம்ம ஸ்தைரியத்தோட இருக்கணும். அது அது புராணங்கள்லையும் வேதத்திலையும் சாஸ்திரங்களையும் மனசு போயிட்டே இருந்ததுனாக்க ஒரு ஸ்தைரியம் ஏற்படும். கிம் ரோதிஷிதம் பிரம்மா ருதந்தம் பிரத்யுவாச நாம தேகீத்தியாச்ச ருதேவ முக்த புனசோத பிரத்யுவாச மகாதபா. மறுபடியும் அவர் சொன்னார், தத்தோ அந்யானி தத்தோ. மறுபடியும் என்ன சொன்னார், நாம தேகீனர் என்ன தத்தோ அந்யானி ததோ தஸ்மை சப்த நாமானி சப்ரபு. ஏழு பெயர்கள் அப்புறம் கொடுத்தார். ஸ்தானானி சைவம் சைவம் அஷ்டானாம் அஷ்டமூர்த்தின்னு அதனாலதான் அவருக்கு பேர். ஏன்னா ஏழு பேர் கொடுத்தார், இன்னொன்று முதல்ல கொடுத்தார் ருத்ரன்னுட்டு, அதனால அஷ்டமூர்த்தின்னு அவருக்கு பேர் வந்தது. எட்டு விதமான சரீரம், எட்டு விதமான ஸ்தானங்கள், எட்டு பத்னிகள், இப்படி புத்திராம்சைவ புத்திராம்சவை விபுகு. ஸ்தானான் சைவம் அஷ்டானாம் பத்னிஹி புத்திராம்ச வை விபுகு என்று எல்லாத்தையும் கொடுத்தார். இப்படி மோக்ஷ தர்மேச்ச பிரம்மருத்ர சம்பாதம்னு ஒரு பிரகரணம் மோக்ஷ தர்மத்தில் வருது. அங்கேயும் அகம் பிரம்மாச்ச ஆத்யா ஆத்யஈஷா பிரதானாம் தஸ்மாஜாத்தஸ்தம் ச மத்த பிரசூதா மத்தோ ஜெகத் ஜங்கமஸ்தாவரம் சர்வே வேதா சரஹஸ்யாச்ச புத்திர என்பதாக நானும் பிரம்மா அகம் பிரம்மாச்ச. என்ன பிரம்மா ருத்ரன் இப்ப ரெண்டு பேரும் பேசுறார். என்ன அகம் பிரம்மாச்ச ஆத்யஈஷா பிரஜானாம் தஸ்மாத் ஜாதஸ்தும் ச மத்த பிரசூதா. அதாவது அந்த என்னிடத்திலிருந்து ருத்ரன் பிரம்மா வந்து ருத்ரனை பார்த்து சொல்றார், நான் பிரம்மாவாக இருக்கிறேன், நான் தான் ஈசன் எல்லாருக்கும், பிரஜைகளுக்கெல்லாம் ஈசன். அப்படிப்பட்ட என்னிடத்திலிருந்து நீ உண்டானாய். மத்தா ஜெகத் ஜாத ஜங்கமஸ்தாவரம் சர்வே வேதா. இந்த ஜங்கமஸ்தாவரமான இந்த ஜெகத் என்ன, அப்புறம் வேதங்கள் என்ன, அதனுடைய ரகசிய அர்த்தங்கள் அங்கங்கள் வேதாங்கங்கள் என்ன, எல்லாம் என்னிடத்திலிருந்தான் உண்டானது என்று பிரம்மா சொல்றார். நிஷ்டா நிர்ணயாத்தியாயே அப்படி நிஷ்டா நிர்ணயம்னு ஒரு அத்தியாயம் அதே விஷ்ணு தர்மத்தில். அந்த இடத்துல உமாபதி பசுபதி ஸ்ரீகண்டோ பிரம்மண சுதாம். அந்த உமாபதி என்று சொல்லக்கூடியவனான பசுபதி இருக்காரே, பசுனாம் பதே நமஹன் சொல்றாரு. பசுனா ஜீவன், எல்லா ஜீவன்களுக்கும் அவர் தான் பதின்றதுனால பசுபதினு பேர். ஸ்ரீகண்டஹான்னு அவருக்கே பேர். என்ன பிரம்மண சுதா, பிரம்மாவனுடைய புத்திரரானவர் இவர் உமாபதி பசுபதி ஸ்ரீகண்டா பிரம்மண சுதா. அதே மாதிரி வராஹ புராணத்துல நாராயண பரோ தேவ தஸ்மாத் ஜாத சதுர்முகா தஸ்மாத் ருத்ரோ பவத் தேவி சர்வஜதாங்கதா. வராஹ புராணத்துல நாராயண இடத்திலிருந்து பிரம்மா உண்டானார், பிரம்மாவிடத்திலிருந்து சத்ருமுகன் இல்லான பிரம்மாவிடத்திலிருந்து ருத்ரன் உண்டானார், அவர் சர்வஜராக ஆகிவிட்டார் என்று சர்வஜான்னு ருத்ரனுக்கு ஒரு திருநாம். சர்வஜான்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கிறார், தெரியாத விஷயம் கிடையாது. ஏவன் ருத்ரஸ்ய பிரம்மானு பிரம்ம அனுஜத்வ பிரம்ம புத்திரத்வே அப்படி கல்பபேதாக. அது ஒரு சில இடங்கள்ல பிரம்ம பிரம்மாவனுடைய தம்பின்னு சொல்றது, ஒரு சில இடங்கள்ல பிரம்மாவனுடைய புத்திரன் சொல்றது. இது எப்படின்னா ஒரு கல்பத்துல அப்படி இருந்திருக்கும், ஒரு கால விசேஷத்துல அப்படி இருந்திருக்கும், இன்னொரு கல்பத்துல இன்னொரு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா கல்பஸ்த கல்ப பூர்வான் அனாதி காலமானபடினால நிறைய கல்பங்கள் இருக்கு. ஒரு கல்பத்துல அப்படி இருந்திருக்கலாம், இன்னொரு கல்பத்துல இப்படியும் இருந்திருக்கலாம். அதனால கல்பபேதாது உபபத்தியதே. அதனால விரோதமா இது ரெண்டும் விரோதம் வருது, அதனால இதெல்லாம் புரடான்னு இடக்கூடாது. அதனால இல்ல இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால ஏவம் ருத்ரஸ்ய பிரம்மானுஜத்துவம் ஒரு கல்பத்துல, பிரம்மபுத்திரத்துவம் இன்னொரு கல்பத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சமாதானம் சொல்லு. ஆப்தவச்சோ ஆப்தபாச்சோர் விரோதே சாத் சிருஷ்டிபேதாதியம் கதி அனிஷ்டிதாப்தபாவானாம் நிச்சிதை நிச்சிதைநாதரஹாம். அழகான ஒரு கல் சுவாமி தேசிகன் நடுவில் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எழுதுவார். என்ன அழகா இது வந்து என்னென்ன என்ன பண்ணணும், ஒரு மார்க்க தரிசனம் கொடுக்குற மாதிரி ஒரு டைரக்ஷன். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன நிர்ணயம் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த இதை கொடுக்குற. ஆப்தவாச்சோர் விரோதே, ரெண்டு பேர் சொன்ன விஷயமும் ரெண்டு பேரும் ஆப்தாள், ரெண்டு பிரமாண வசனங்களும் ஆப்தமா இருக்கு, அது நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கு. ஆப்தம்னா ஆப்தமா இருக்கிறதுனா நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கு, நம்பிக்கைக்கு ரெண்டு பேர் பாத்திரமா இருக்குச்சே. எது ரெண்டு வஸ்து பாத்திரமா இருக்கு, ஆப்த பாசோர் விரோதி, அவா பேசுற பேசுல விரோதம் வந்ததுனால் சிருஷ்டி பேதாத் கதி, அது அந்த சிருஷ்டி வேற இந்த சிருஷ்டி வேறன்ட்டு சிருஷ்டி பேதாத் ஒரு கதி சொல்லணும், அதுக்கு ஒரு வழி சொல்லணும். அனிச்சிதாப்த பாவானம் இல்ல ஒருத்தர் நிச்சயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சுட்டு இவர் தான் ஆப்தர், இவர் ஆப்தர் இல்லைன்னோ இல்ல ரெண்டு பேரும் ஆப்தா இல்லைன்னு தெரிஞ்சுடுத்துனாக்க நிச்சிதை சியாத நாதரா, உன்னை நிச்சயம் பண்ணிட்டா ஒண்ணு இவா சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சுட்டா இன்னொன்னு தான் அநாதரம் பண்ணிடணும், திரஸ்காரம் பண்ணிடணும் அப்படின்ட்டு. அவ ரெண்டு பேரும் ஆப்தாளா இருந்தா கல்பபேதா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு யுக்தினால அதை நிர்வாகம் பண்ணணும், இல்ல இதுல ஒருத்தர் ஆப்தர் இல்லைன்னு தெரிஞ்சுட்டுனா அவள் விட்டுடணும். ஏன்னா இது ஏன் சாதிக்கிறாருன்னா மன்வாதிகள்லாம் வந்து பெருமாளை ஜெகத்காரணமா சொல்லியிருக்கா, அதாவது கபிலர் அவரும் வந்து பிரமாண பூத்தர் அப்படின்னே வச்சுக்கங்களேன், அவரும் வந்து ரிஷின் பிரசூத்தம் கபிலம் அப்படின்றதாக புராணங்களும் வேதமே கூட கபில மகர்ஷிய ரொம்ப ஒரு பிரசித்தமாக பிரசம்சை பண்றது. அப்புறம் கபிலரை பிரசம்சை பண்றதுனா கபிலர் என்ன பண்றாருன்னா பிரதான காரணத்தை ஒத்துக்கிறார், பிரகிருதி தான் காரணம், பெருமாள் நிமித்த காரணம் மட்டும்தான் சொல்றாரு, பெருமாள் நிமித்த காரணம் கூட ஒத்துக்கல, யோகத்தில் பெருமாளை நிமித்த காரணம் ஒத்துக்கிறார், ஆனால் சாங்கியால் ஒத்துக்கல, அந்த சாங்கிய சாஸ்திரம் இருக்கே அதை அதுக்கு பிரவர்த்தகர் கபிலர். ஸோ இவர் சொன்னதுக்கும் அவர் சொன்னதுக்கும் விரோதம் வருதுன்னா கபிலர் வந்து ஆப்தர் இல்லை அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டு கபிலருடைய சொன்னத்தை விட்டுட்டு மனு சொல்றது தான் மனுடவதத்த வேஷஜம்ன்னுட்டு எதெல்லாம் மனு சொல்றாரோ அது வேஷஜம்னு சொல்றாரு. ஏன்னா வேத விருத்தமான அர்த்தமா இருக்கு, வேதத்தில் எங்கேயும் பிரகிருதியை ஜெகத்காரணமா சொல்லல, பகவானை தான் ஜெகத்காரணமா சொல்றது அப்படின்னு இவர் சொல்ற வசனத்துக்கு பிராமாண்யம் இல்லை அப்படின்னு ஒத்துக்கிறோம். அதனால ஒன்னுக்கு அநாதரம் பண்ண வேண்டியதா எது எந்த பட்சம் சாயணும்ன்ற விஷயத்துல நம்ம வந்து அந்த நிர்ணயம் பண்ற விஷயத்துல எதுக்கு பிராமாண்யம் எதுக்கு பிராமாண்யம் இல்லைன்ற விஷயத்துல வேதத்துக்கு விரோதம் இல்லாத இருந்தாக்க அதுக்கு பிராமாண்யம் சொல்லணும், வேதத்துக்கு விரோதம் இருந்தா அதை விட்டுடணும்ன்ற கத்தியை தான் நம்ம பெரியவாள் ஸ்ரீபாஷாதிகளெல்லாம் பாஷ்யக்காரர் நிர்ணயம் பண்றாரு, சூத்திரக்காரர் நிர்ணயம் பண்றாரு, அதுதான் இங்க மனசுல வச்சுட்டு சாதிக்கிறோம். அசைக்கமேவ பராபரம் பராபரத்துவ விபாஜக த்ரிவிஜ த்ரிவிக்ரம வியாபாரமாக கிராந்த்வா என்பதாக, கிராந்த்வா நிகீரிய புனருக்கிரதி ஸ்வதன்யகா என்பதாக, கிராந்த்வானா என்ன அர்த்தம், ஆக்கிரமணம் பண்ணி சம்பூர்ண ஜெகத்தையும் தான் சிருஷ்டமான ஜெகத்தையும் வியாபித்து ஆக்கிரமணம் பண்ணி, கிரம பாதவிக்ஷேபேன்னு தாத்து கிராந்த்வான்ல துவா பிரத்தியம் வந்து கிராந்த்வான் தத்வான எப்படி சென்ற பிறகு, கிராந்த்வான ஆக்கிரமித்த பிறகு அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லாத்தையும் ஆக்கிரமித்த பிறகு இந்த ஜெகத்தை எங்கடா ஆக்கிரமணம் பண்ணார், கிரமணம்னா கிரம பாத விக்ஷேபேன திரிவிக்ரம சப்தத்தில் இருக்கு பாருங்க, அந்த திரிவிக்ரமஹான மூணு கிரமம், விஷ்ணு கிரமான் கிரமத்தே தீன் கிரமான் கிரமத்தேன்னு மூணு மூணு அடி அளந்தார்னு சொல்றோம் மொழியும், அது வேதத்திலே வர விஷயம் அது. அதனால அந்த கிராந்த்வான்ற சப்தத்தை அங்கேருந்து எடுத்து உபயோகப்படுத்துறார். அத ஏவமேவ பராவரத்துவ விபாஜக இது இவர் இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்பதை நிர்ணயம் பண்ணுவதற்கான இன்னொரு காரணத்தை சாதிக்கிறார் கிராந்த்வா என்பதாக. வேற யாரால முடியும் சுவாமி, இவ்வளவு மூணு மூணு அடியால இந்த உலகம் மொத்தத்தையும் சிருஷ்டமான பூ எல்லா பூ லோகத்தையும் அளந்திருக்காரே, இது வேற யாரால சிவனால முடியுமா இல்ல பிரம்மாவால முடியுமான்னா முடியாது, அவள்லாம் கர்மவர்ஷி ஆளான அப்படின்னால அவளால முடியாது, பேர் வேணும்னு கேட்டவர் நாம வேணும்னு கேட்டவர் அபகத பாப்பாவா இல்ல நானு அனபகத பாப்பாவா இருக்கேன்னு சொன்னவர், இவர் இன்னொருத்தர் வந்து வேதாபகாரம் அவருடைய வேதத்தையே திருடின்னு போயிட்டான், மறுபடியும் கொண்டு வந்து பெருமாள் கொடுத்ததுனால மறுபடியும் சிருஷ்டி எல்லாம் ஆரம்பிக்க முடிஞ்சது சத்ருமுகன். ஏன்னா சகயக்கே பிரஜா சிருஷ்டுவான்ற இடத்துல பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணச்ச பிரஜா பிரஜாகான்ற இடத்துல பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு எல்லா பிரஜைகளையும் சிருஷ்டிச்சுன்னு அர்த்தம், அவளுக்கும் கர்மானுகுணமான சரீரதாரணம் உண்டு, கர்மானுகுணமானதான் பிரம்மாவையும் சிருஷ்டிப்பார் பெருமாள் அப்படின்னு சாதிக்கிறார். சகயஜியை பிரஜா சிருஷ்டுவா புரோவாச பிரஜாபதி அனேன பிரசவிஷத்வம் ஏஷவோ சிருஷ்டி, யஜ்ஞத்தையும் சிருஷ்டிச்சு இந்த யஜ்ஞத்தின் மூலமாக நீங்க உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்துக்குங்கோ அப்படின்னு, அதனால தான் பிரம்மா யஜ்ஞம் பண்ண ஆரம்பிச்சேன். பிரம்மா யஜ்ஞம் பண்ணதுக்கு காரணம் என்ன, யஜ்ஞங்களோட பிரஜைகளை சிருஷ்டிச்சுட்டு யஜ்ஞத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க வாங்கிக்கலாம். தேவான் பாவயத்தானேன தே தேவா பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரம வாப்ஸ்யதா, கீதையில ரொம்ப கிளியரா நீங்க யஜ்ஞாதிகளை அனுஷ்டானம் பண்ணா உங்களுக்கு அவ அனுகிரகம் பண்ணி உங்களுக்கு வேண்டிய வஸ்துக்களை கொடுப்பா அப்படின்னு கிளியரா சாதிச்சிருக்கிறதுனால பிரம்மாவே தானும் யஜ்யம் பண்ணி யஜ்யத்தின் மூலமாக பெருமாளை அடைய பெருமாளே வரதனை எழுனார் அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சிருந்தோம். அதனால பிரம்மாவும் யஜ்யாதிகளை பண்ணி நம்ம மனுஷர் மாதிரி அவரும் ஒரு பெருமாளிடத்துல பிரார்த்திச்சுதான் தான் வந்து இந்த சர்வலோக சிருஷ்டித்துவம் இதெல்லாம் அடைஞ்சார். அப்படின்றதுனால அவரும் கர்மவசியர் தான், அதே மாதிரி இவரும் கர்ம சிவனும் கர்மவசியர் தான். அப்படி இருக்கச்ச வேற யாராவது சுவாமின் இவ்வளவு பெரிய ஜெகத்தை ஆக்கிரமணம் பண்ணி பண்ண முடியும்னா பெருமாள் ஒருத்தர் தான். இதுதான் பரத்துவத்தையும் அவரத்துவத்தையும் நிர்தாரணம் பண்றது, பெருமாளுடைய பரத்துவத்தை நிர்ணயம் பண்றதுக்கான ஒரு இன்னொரு யுக்தியை சாதிக்கிறார். திரிவிக்ரம வியாபாரம் என்ன, திரிவிக்ரம வியாபாரம் மூணு திரிவிக்ரம வியாபாரம்னா மூணு அடி எடுத்து வச்ச அந்த பெருமாளுடைய அந்த நடையை இங்கு வர்ணிக்கிறார். கிராந்த்வாயி அனேன எஸ் யோருஷு திரிஷு விக்ரமணேஷு அதிக்ஷியம் திபுவனானி விஸ்வார் இத்தியாதி மந்திரங்களால சொல்லப்பட்ட விக்ரஹவத்வம் மகத்வம் இதெல்லாம் சதுர்முகசிய தத் பதாராதகத்வம் சூச்சதே. பெருமாளுடைய திருவடியை பிரம்மா ஆராதிச்சார் அந்த சமயத்துல சத்தியலோகத்துக்கு. எப்போ பெருமாளுடைய திருவடியானது அதுவரையில் போச்சோ அப்போ பெருமாள் ஆராதிச்சார். அதுலேருந்தான் கங்கையினுடைய உற்பத்தி, அதுதான் சிவன் தன்னுடைய சிரசில தாரணம் பண்ணிட்டார். எல்லா விஷயமும் வருதுனால யாருக்கு ஔத்கிருஷ்டியம் அப்படின்னா பெருமாள் திருவிக்ரமனுக்கு தான் கிளியரா தெரியறதுனால அந்த விற்த்தாந்தத்தை இந்த இடத்துல எடுக்கிறார். அனீன இதனால அந்த வேத மந்திரங்கள் எல்லாம் வியாக்கியாத்தமாச்சு. எஸ் உருஷு திரிஷு விக்ரம உருஷு மிகப்பெரிய அந்த மூன்று விக்ரமங்கள் இருக்கே மூன்று அடி வைத்தல் அதிக்ஷியம் திபம் எல்லாம் அதுக்குள்ள வந்துருச்சு. இத்தியாதிகம் இதுல இருந்து என்ன தெரியுது, அவருக்கு மூணு அடி இல்ல இவ்வளவு உலகத்தை அழைக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய விக்கிரகம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அதுல மகத்துவம் இருக்குன்னு உயர்ந்த தன்மையானது இருக்கு என்பது தெரியுது, உயரிய சீரிய தன்மை இருக்குன்னு தெரியுது. சதுர்முகசிய தத் பதாராதகத்துவம் இதே சமயத்துல சதுர்முகனானவன் பெருமாளுடைய பதாரவிந்தத்தை ஆராதனம் பண்ணது தெரியுது இந்த கதையினால். ததா பிரம்மாதி சர்வதேவதானாம் மனுஷியாதிபத்து ஸ்தோத்திருத்வம் சௌத்தம். பிரம்மாதி சர்வ தேவதைகளுக்கும் மனுஷால் எப்படி ஸ்தோத்திரம் பண்றாலோ அந்த மாதிரி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ற ஸ்தோத்திருத்தமும் இருக்கு. அதுல என்ன தெரியுது, இவாளுக்கு ஏதோ தேவைன்றதுனால ஸ்தோத்திரம் பண்றா பெருமாள். அதனால இவாள்லாம் அபேட்சிக்கிறவாள், மனுஷால் மாதிரி எதையோ ஒன்று அபேட்சிக்கிறவாள். அதனால இவாளுக்கு அபாத பாப்மத்துவம் அதெல்லாம் பெருமாளுக்கு இருக்கிற குணாஷ்டகம் எல்லாம் இவாள்கிட்ட கிடையாது. அபாத பாப்மா விஜரஹா விமுர்த்தி விசோகா விஜிகப்சா அபிபாசா சத்தியகாமா சத்தியசங்கல்பா அப்படின்னு சொல்ற இந்த குணாஷ்டகமானது இவாள்கிட்ட கிடையாது. அதனால பிரஜாபதி வாக்கியத்துல சொல்லிருக்க அந்த குணாஷ்டகம் யாருடைய இருக்குன்னா பெருமாளிடத்துல மட்டும்தான் இருக்குன்றது தெரிவிக்கிறதுக்காகவும் இந்த இடத்துல மனுஷியாதிபர் ஸ்தோத்திருத்தத்தை சொல்றோம். அபாத பாப்பத்துவம் இல்லைன்னு தெரியறதுன்னு சங்கை சுராணாம் திவிபூதலஸ்தைஹி இத்தியாதினாம் இதை வர்ணிக்கிறது இந்த ஸ்லோகமானது. சங்கை சுராணாம் திவிபூதலஸ்தைஹி பூமி எல்லாராலும் துலோகத்தில் தேவதைகள் என்ன, பூமியில் இருக்கிற பெரிய பெரிய மகாகவிகள் என்ன, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறார் அப்படின்னு அந்த இடத்துல வந்தேன். அதுவா கிராந்த்வா இத்தியனேன ஆர் இன்னொரு மீனிங் கொடுக்குறார் கிராந்த்வான்றதுக்கு. அதுவா கிராந்த்வா இத்தியனேன சர்வேஷாம் அந்தர்பகிஷ்ட அவஸ்தாய யதார்கம் தத்தத் காரியார்த்தம் ஆக்கிரமணம் விவக்ஷிதம் என்ன. அவாவால் பண்ற தன்னுடைய புண்ணிய பாப அனுகுணமா எல்லாரும் பண்ற பிரேரிதமான கர்மாக்கள் இருக்கேன் அதெல்லாம் இவர் தான் மனசுல ஆக்கிரமணம் பண்ணி வைக்கிறார் அப்படின்றதுக்காக ஆக்ராந்த்வான்ற சப்தமானது. அந்த பகிஷ்ட சர்வம் வியாப்திய நாராயண ஸ்திதா என்ற அந்த வியாப்தி பகிர் வியாப்தி எல்லாம் சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் பிரேரணை கொடுக்கிறவர் அவர் தான் அப்படின்றதுக்காக இந்த கிராந்த்வான்றத அந்த மாதிரி அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். இவ்வளவு அழகான வியாக்கியம் பண்றேன். கிராந்த்வா இத்தனையின அத்தவா அத்தவான்னு சொன்னாலே இன்னொரு மீனிங், சர்வேஷாம் அந்தர் பகிஷ்ட அவஸ்தாய எல்லாருடைய அந்த ஹிருதயத்திலும் பகிஹி வெளியிலும் உள்ளும் புறம் இருந்து யதார்கம் எப்படி அவளுடைய கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாக தத்தத் காரியார்த்தம் அந்தந்த காரியங்களை அவர்கள் செய்வதற்காக மனசை ஆக்கிரமிக்கிறார் என்பதனால் ஆக்கிரமணம். லோகம் மொத்தத்தையும் ஆக்கிரமிக்கலாம், ஆனா யாருடைய ஹிருதயத்தை ஆக்கிரமிக்கிறது மனுஷாலால முடியுமான்னா முடியாது, தான் பெருமாளால் மட்டும்தான் முடியும் அப்படின்றதுக்காக அதையும் சாதிக்கிறார். ரெண்டு அர்த்தத்தையும் சாதி அந்தர்யாமி பிராமணேகி எப்பிரதிமந்தரோ யமேதி ஆத்மான மந்திரோயமே தீத்யாதிபிஹி சர்வ தத்துவ அதிஷ்டாதிருத்த முக்தம். இதுதான் அந்த ஆக்கிரமணம். அந்தர்யாமி பிராமணத்துல பிருத்திவீம் அந்தரஹா யமயதி, பிருத்திவியை உள்ள பூந்து எல்லா விஷயத்தையும் பண்ண வைக்கிறாரோ அப்படின்னு. சுபாலோபனிஷத்துலையும் பிருத்திவீம் அந்தரே சஞ்சனன் இத்தியாதி பிஹி சயேவ அர்த்தஹா உக்தா. இந்த இதே விஷயத்த சுபாலோபனிஷத்தும் சொல்றது. பிருத்திவிக்கு உள்ள பூந்து அதை எல்லா காரியமும் பண்ண வைக்கிறார். அதே மாதிரி எல்லா ஒவ்வொரு வஸ்தும் ஆத்மாவுக்கு அந்தர்யாமியா இருந்து எல்லாத்தையும் பண்ண வைக்கிறார். அந்தேச விசேஷிதம் சர்வபூதாந்தராத்மா அபகத பாத்மா திவ்யோ தேவையே, இப்படிப்பட்டவர் யாரான அவர் உள்ள பூந்து பண்ணி வைக்கிறவர் இருக்காரு காந்த்வா அப்படின்னு சொல்ல, அந்த ஆக்கிரமணம் பண்ணி ஹிருதயத்துல உள்ள பூந்து பண்ணி வைக்கிறாரே காரியவர் யாரான திவ்ய அபகத பாத்மா திவ்யா தேவஹா ஏகா நாராயணஹான்னு அது முடிக்கிறது அந்த அந்தர்யாமி பிராமணம். அதாவது அது பிருஹதாரண்யோபனிஷத்துலையும் சுபாலோபனிஷத்துலையும் அந்த விருத்தாந்தங்கள் எல்லாம எடுத்து நிரூபணம் பண்றார் நாராயணனே பரதத்துவம்ன்றதுக்காக. அந்யமபி நிகரணாதி கர்ணீபூத பிரம்ம ருத்ராத்யசக்கியம் ஆச்சரிய வியாபாரமாக, இப்பிரம்மன் பிரம்மாவாலேயோ சத்ருமுகனான பிரம்மாவாலேயோ ருத்ரனாலேயோ பண்ண முடியாத இன்னொரு காரியத்தையும் இங்க சாதிக்கிறார். ஆக்கிரமணமும் இந்த எல்லாருடைய ஹதயத்தை பண்ற ஆக்கிரமணமும் இல்ல மூன்று அடியால் உலக இழந்த அந்த பெருமாள் உலகந்த பெருமாள் இருக்காரு அந்த காரியமோ பிரம்மாவாலேயோ ருத்ரனாலேயோ பண்ண முடியாது. அதே மாதிரி நிகீரிய புனருத்கிரத்தின் நிகீரணம் அப்புறம் உத்கிரணம் என உள்ள சாப்பிடுறது எல்லாத்தையும் உள்ள தன்னுள்ள தன்னுள் இருத்தி காக்கும் இயல்பினரே அந்த தன்னுள் இருத்துதல், அப்புறம் மறுபடியும் தானே அதை வெளியில கொண்டு வருது. இந்த ரெண்டு காரியமும் பிரம்மாவாலையும் முடியாது சிவனாலையும் முடியாது. அந்த ரெண்டு காரியத்தையும் இங்க மறுபடியும் சாதிக்கிறார் நிகீரிய புனருத்கிரதி. அது எப்படி அதுக்கு மேல வியாக்கியானம் பண்றார். யசோக்தம் ஸ்ரீ சாத்வத புராணத்துல ஜெஜந்தம் ஆஹரந்தம் ச சுவாசோச்வாசத்வயேன ச ஆப்ரம்ம பவனம் சர்வம் கர்ம பிராதானிகம் ஹியது இதி. தியஜந்தம் ஆஹரந்தம், தியஜந்தம் எல்லாத்தையும் வெளியில விடுறது எல்லாத்தையும் மறுபடியும் உள்ள எடுத்துக்கிறது. சுவாசம் உச்சுவாசத்துவை இதெல்லாம் எது எப்படிடா பண்றாருன்னா ஒரு சுவாசத்தினால உள்ள எடுத்துக்கிற ஒரு சுவாசத்தினால உச்சுவாசத்தினால வெளியில விடுறது அவ்வளவுதான். அவருக்கு ஒரு பெரிய காரியம் கிடையாது, இதெல்லாம் ரொம்ப சுலபமா பண்ணக்கூடியவர் இந்த காரியங்கள் எல்லாம். இந்த ஜெகத் சிருஷ்டியெல்லாம் அவர்னா உட்காந்துட்டு தட்டான் நகை பண்ற மாதிரி உட்காந்து அடிச்சு அடிச்சு பண்ணிட்டு இருப்பாரு என்ன எவ்வளவு அவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னா அவர் அபகத பாப்மாவா எப்படி இருக்க முடியும். அவரும் அனபகத பாப்மா நம்மள போல ஐயோ பெரிய ஜெகத் குடும்பின்றார் பாருங்க. ஜெகத்தே குடும்பம் என்ன நம்மளுக்காவது ஒரு சின்ன குடும்பம் அவருக்கு அவ்வளவு பெரிய குடும்பம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி அதெல்லாம் இல்ல, அவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் அதெல்லாம் வரும் ஒரு சங்கல்ப மாத்திரேன நியமிய திவ்யன் அப்படின்ற அந்த மாதிரி சங்கல்பத்தாலேயே பண்ணக்கூடியவர் அப்படின்ற விஷயத்த அந்த சாத்வத்த சம்ஹிதையான சாத்வத்த சம்ஹித சொல்றது. உத்கிரதி இது வர்த்தமான நிர்தேசா கொச்சித் கொச்சித் கல்பே ததா பிரவிற்த்தி பிரவாக ஜாபனார்த்தா. என்ன இந்த உத்கிரதி அப்படின்றதோ நிகீரியான் ரெட்லையாவது ஜபந்தமா அது பாஸ்ட் டென்ஸ் சொல்லிடுது, உத்கிரத்தின் ரெட்ல பிரசன்ட் டென்ஸ் சொல்றது. இந்த பிரசன்ட் டென்ஸ் எதுக்குடா சொல்றதுன்னா உத்கிரத்தின்னு ஒவ்வொரு கல்பத்திலையும் இது நடந்து இருக்கிறதுனால கல்பங்கள் மறுபடியும் வரதானே போறது. அந்த ஒவ்வொரு கல்பத்திலையும் இந்த பிரவர்த்தி பிரவாகமானது நடக்கிறதுன்னு சொல்றதுக்காக உத்கிரத்தின்னு வர்த்தமான கால பிரதேசம் நாளைக்கு நடக்கதானே போறது அதுக்காக. தசாபூர்வத்வத்யோதனாய புனசப்தா கிராந்த்வா நிகீரிய புனக உத்கிரத்தின் புனகான் எதுக்குடா சொன்னார். சரி வர்த்தமான கால நிர்தேசம் பண்ணார் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ்ல எதுக்கு யூஸ் பண்ணார் தான் பழைய சமாச்சாரம் ஆச்சு என்ன ஒவ்வொரு தடவையும் பண்றதுனால அதை அப்படி பண்ணார்னு ஒரு சமாதானம் சார். புனகான் எதுக்குடா சொன்னார்னா அடிக்கடி தானே பண்ணிட்டு இருக்காரு புனக உத்கிரத்தின்னு புனசப்தம் சொன்னதுக்கு காரணம் சாதிக்கிறார். புனகா அப்படின்னு சொன்னது தஸ் யதாபூர்வத்வத்யோதனார், முன்ன எப்படி பண்ணாரோ அதே மாதிரியே மறுபடியும் பண்றாருன்றது தெரியறதுக்காக. தாத்தா யதாபூர்வ கல்பயத்துன்னு வேத மந்திரமே சொல்றது, முன்ன இருந்த மாதிரியே மறுபடியும் சிருஷ்டி பண்ணார். இந்திரன்னா அதே மாதிரி இந்திரன், இந்திரனுக்கு என்ன சக்தியோ அதே மாதிரி சக்தி அதை புக் பைலாஸ் படி பண்ணார்னு அர்த்தம். வேதம் எப்படி சொல்றதோ பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரிதா சூரிய வந்தேன சார்த்தம்ன்ற ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க பண்ற சிருஷ்டியில விபரிணாமம் பண்றது இல்ல, வேதம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படித்தான் சிருஷ்டி பண்றாருன்னு சொல்றது. அதனால யதாபூர்வத்வோத்யோதனாய புனஷ்யத் ஏவம் சம்ஹாரியத்வ சம்ஹர்த்ருத்வ ரக்ஷ்யத்வ ரக்ஷகத்வ ஜன்யத்வ ஜனகத்வ அதிஷ்டேயத்வ அதிஷ்டாதிருத்வாதி வைதர்மிய வர்க்கைஹி உக்தைஷ்ச புருஷ நிர்ணயாதிஷு பிரசாசி பிரபஞ்சத்தை ஹேத்துவிகி தொதன்யேஷு க்வசிதபி சுவாதந்திரசங்காச்ச நசியாதி நிகமனாபிப்பிராயனாக கேனச்சைதி. இப்போ கேனச்சயன்னு எதுக்கிட ஆரம்பிச்சார்னா, கேனசைஷ பரவானிதி சக்கியசங்கான்னு அது ஒரு பாகம், அடுத்த உபன்யாசத்தில் அதை பண்ணலாம். அந்த அதுக்கு முன்ன அதுக்கு அவதாரிக்கு என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இதே மாதிரி சம்ஹாரியத்துவம் என்ன, சம்ஹாரியத்துவம் சம்ஹர்த்திருத்தம் ரக்ஷியத்துவம் ரக்ஷகத்துவம் இதெல்லாம் இந்த சொன்ன எல்லா விஷயங்களும் புருஷ நிர்ணயாதி கிரந்தங்களில் சொல்லியிருக்கு. அதை அந்த ஹேத்து பிஹி தொடங்கே இப்போ இந்த அங்கங்கே சொல்லிருக்க ஹேத்துனால இவருக்கு தான் ரக்ஷகத்துவம், இந்த வஸ்துக்கள் சிருஷ்டிச்ச வஸ்துக்கள்ல ரக்ஷியத்துவம் இருக்கு, அதில் அதிஷ்டாதிருத்தம் பெருமாண்டத்தில் இருக்கு, அதிஷ்டேயத்துவமானது வஸ்துக்கள்ல இருக்கு அப்படின்றதாக வைதர்யம். இது இதில் இருக்கிற தர்மத்துக்கு விருத்தமான தர்மம், இதெல்லாம் காக்கப்படுபவை இவர் காப்பவர் அப்படின்ற அந்த தாரதமியம் இருக்கேன். இதெல்லாம் புருஷ நிர்ணயத்தில் என்னென்ன காரணத்தினால சொல்லியிருக்காரோ அதனால சுவாதந்திரம் இவாள்லாம் கூட சுதந்திராலாம் இருக்கலாமே அப்படின்னா அவளுக்கு மற்றவாளுக்கு சுவாதந்திரம் கிடையாதுன்றத சொல்றதுக்காக கேனசைஷ பரவானிதி சத்யசங்கா என்ற கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்லோகத்தினுடைய பாகத்தை அந்த கேனசைஷ பரவானிதி சத்யசங்கான்றதுக்கு அடுத்த உபன்யாசத்தில் அதை விஜாபிச்சுக்கிறேன். தாசன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குருசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.